சத்தியம் ஜீவம் மார்க்கம் இயேசு, இயேசு நீவே நீவே நீவே. சத்தியம் ஜீவம் மார்க்கம் இயேசு, இயேசு நீவே நீவே நீவே. சத்தியம் ஏசு நீக்கு நாக்கு ஜீவம் ஏசே, நித்யம் நிரதம் சத்தியம் ஏசு நீக்கு நாக்கு ஜீவம் ஏசே. பக்திக்கு முக்திக்கு மார்க்கம் ஏசே, சக்தி நீ யுக்தி நீ யோசகம் ஏசே. சத்யம் ஜீவம் மார்க்கம் ஏசே, இயேசு நீவே நீவே நீவே. சத்யம் ஜீவம் மார்க்கம் ஏசே, இயேசு நீவே நீவே நீவே. நாகில பாட பிரபுனி பாட இல பைரூட, ஏசுனி மாட நாகில பாட பிரபுனி பாட இல பைரூட. ஏசுனி வாக்கியமு வினகரந்தி ஜாக்கியமு சேயக தொரப்படிரந்தி. சத்யம் ஜீவம் மார்க்கம் ஏசு, ஏசு நீவே நீவே நீவே. சத்யம் ஜீவம் மார்க்கம் ஏசு, ஏசு நீ.